கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுகிறேன். இப்படியா இந்த நாளை நமக்கு தந்த தேவன், இந்த நாளிலே அவருடைய கிருபையினாலே நாம் காக்கப்பட்டு தாவீது இடத்திலே நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே கர்த்தரை எப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்வோம், நன்றி உள்ளவர்களாய் வாழுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம், தேவன் சொல்லுகிறதை நாம் செய்வோம், தேவனுடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் நடப்போம், தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒப்பு கொடுத்தலிலே மிகப்பெரிய இரகசியங்களும் சத்தியங்களும் அடங்கியிருக்கிறது. அது ஜீவனுள்ள தேவனுக்கே அது மிக அவசியமாக இருந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை முழுமையாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறோம், பாருங்கள், யோவான் 3:16 நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 3:16 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கவில்லை, அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படியாய் வரத்தை கொடுக்கவில்லை, அவன் கெட்டு போகாமல் இருப்பான் என்று வாக்கை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது? நம்மை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இழக்க நேரிட்டது என்று பார்க்க. அவர் நினைச்சா வார்த்தைகளினாலே, ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது என்றால் மன்னிக்கப்பட்டு விடும், எல்லாம் மீண்டும் அப்படியே இருக்கட்டும், அப்படியே புதுப்பிக்க கடவுள் என்றால் எல்லாம் புதுமையாக மாறிவிடும், பாவம் செய்யாதபடி மனுஷன் வாழ கடவுள் என்று ஒரு கட்டளை கொடுத்தால் மனுஷனால் பாவம் செய்ய முடியாது. மற்ற ஜீவன்களெல்லாம் பாருங்கள், எப்படி எப்படி வச்சிருக்காரோ அப்படி தான் அது வாழும். அதை அந்த குணத்தை அது மாற்றி அதால் வாழ முடியாது. மனுஷன் மாத்திரம்தான் தன்னுடைய குணங்களை மாற்றி வாழக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நினைச்சா கெட்டவனாய் வாழ்வான், அவன் நினைச்சா நல்லவனாக வாழ்வான். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் எந்த எந்த இயல்பிலே படைக்கப்பட்டதோ அந்த இயல்பிலே அப்படியே இருக்கும் கடவுள். நமக்கு மாத்திரம்தான் இந்த காரியத்தை கொடுத்தார். நம்மையும் கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? ஒரு வார்த்தை சொல்லி உங்களை எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்கி விட்டேனா எல்லாரும் பரிசுத்தமாகி போயிடுவோம். ஆனால் தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்கு அவருடைய நீதி அவருக்கே தடையாக இருந்துச்சு. அவருடைய நீதி அவருக்கே தடை. அவருடைய நீதியை அவரே மீற முடியல. அவருடைய நியாய தீர்ப்பை அவரே மீற முடியாது, மீற மாட்டார் தேவன். அதனால அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது, தன்னுடைய சொந்த குமாரனை மீட்கும் பொருளாக இழந்து நமக்கு தர வேண்டி இருந்துச்சு. நமக்கு தருகிறது வேறு, ஆனால் இழந்து தந்தார். எப்படி இழந்து தந்தார்? பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினார். அதுதான் இழப்பு, அதுதான் தேவனை இழந்தது. அதனால தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அங்கே இழப்பு உண்டாயிற்று. தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலே ஒரு பிளவு உண்டாயிற்று. அதற்கு காரணம் பாவம். பாவம் முழுமையாய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது பாவத்தினுடைய பலன் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் பிரித்தது. அங்கே தேவன் இழந்தார், தன்னுடைய குமாரனை இழந்தார். அங்கே மரணத்தை இழப்பு என்று சொல்லல வேதம், மரணத்திலே வெற்றி சிறந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அங்கே தேவன் எப்பொழுது இழந்தார் தன்னுடைய குமாரனை என்றால், தன்னுடைய குமாரன் மேல் பாவங்கள் சுமத்தப்பட்ட போது, அவர் எல்லார் முன்பாகவும் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்ட போது, எல்லார் முன்பாகவும் பாவியாய் எண்ணப்பட்டு சிலுவையில தொங்கின போது, அவர் தேவனை அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு அற்று போனது. தேவன் இழந்தார் தன்னுடைய குமாரனை, அவர் இழந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப கேள்வி என்னென்றா, தேவன் அன்பு கூர்ந்ததுனால இயேசு கிறிஸ்துவை தந்தாரா, இயேசு கிறிஸ்துவை தந்ததுனால உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா? ஏன் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்றால், இன்றைக்கு கிறிஸ்தவம் தலைகீழாய் போனபடியினாலே, அநேக இடத்திலே உபதேசங்களை தலைகீழாய் மாற்றி போட்டபடினாலே, வேதத்தில் நாம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. இதுவா அதுவா, அது இப்படியா இது இப்படியா என்று நாம் கேட்காமல் போனால், நாமும் போற போக்கில் இந்த உலகம் எப்படி போகிறதோ அப்படியே நம்ம போயிடுவோம். ஆதி திருச்சபை அப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாய் அப்போஸ்தலர் எழுப்பப்பட்ட ஆதி திருச்சபை இருந்தும் உலகத்தின் போக்கிலே அவர்கள் போய்விட்டார்கள். எப்படி கத்தோலிக்கர் இருக்கிறார்களோ அதே போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். எப்படி கத்தோலிக்கர் இருக்கிறார்களோ அதே போல மரியாதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்படி கத்தோலிக்கர் மரியாதத்தில் ஜெபம் பண்ணுகிறார்களோ, இந்த வேதத்தில் வாசிக்கிற இதே ஆதி திருச்சபை மக்கள் மரியாதை இடத்துல விண்ணப்பம் செய்கிறார்கள். இப்படி தங்களுடைய வாழ்க்கை போகிற போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி கொண்டு போயிட்டார்கள். கத்தோலிக்கர் கூட விருத்த சேதனை செய்யலை, ஆனால் ஆதி திருச்சபை மக்கள், இன்றைக்கு மிச்சம் மீதி இருக்கிற ஆதி திருச்சபை மக்கள் விருத்த சேதனம் செய்து இப்படியாய் தங்களை கெடுத்து கொண்டு அவர்கள் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதத்தில் கேள்விகள் தொடர்ந்து நாம் கேட்க வேண்டும். ஏன், எப்படி? தேவன் அன்பு கூர்ந்ததுனாலே குமாரனை தந்தாரா? குமாரனை தந்ததுனாலே அன்பு கூர்ந்தாரா? அன்பு தான் முதலாவது. தேவன் அன்பு தான் முதலாவது செய்தார். குமாரனை முதலாவது தரையில், முதலாவது அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால தான் குமாரனை தந்தார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால், அங்கே தந்தருளுதல், அவர் குமாரனை தந்ததுனாலே அந்த அன்பை அவர் காண்பித்தார். அன்பை அவர் காண்பித்தார், அன்பை அவர் காட்டினார். இந்த உலகத்திற்கு அன்பு என்றால் என்ன என்று தேவன், தேவாதி தேவன் அவரே தன்னுடைய குமாரனை இழந்து, இதுதான்ப்பா அன்பு. அன்பு என்றால் இழப்பது. அங்கு கொடுத்தார், வரவிலக்கணம் கொடுத்தார், அன்பு என்றால் இழப்பது என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அன்பு என்றால் கட்டி பிடிச்சி அன்பு கொடுக்கறது இல்லை, நாம் அதைத்தான் அன்பு என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்காக இது இல்லை என்பது அல்ல, அதுவும் தான். ஆனால் அன்பிலே மேன்மை உள்ளது என்னது? அன்பு, அன்பை கொடுப்பதற்காக இழப்பது, தன்னையே இழப்பது, தன்னுடைய ஜீவனையே இழப்பது. இயேசு கிறிஸ்து அன்பினாலே, பாருங்கள் எபேசியர் 5:2-3 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:2-3 நான் வாசிக்கிறேன், கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. எப்படி? இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மை மீட்கும் பலியாக மனிதன் விழுந்தபோது, மனிதன் விழுவான் என்பது தெரிந்தபோது, ஆதியிலேயே தேவனுடைய இந்த திட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை தானே முன்வந்து ஒப்புக் கொடுத்தார். நான் போகிறேன் என்று தன்னைத்தானே அவர் பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு தான் முதலாவது, அந்த அன்பின் அடையாளமாக அது ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ அன்பு கூர்ந்தது என்றால், அந்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் என்றால், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி வாயினால் சொல்லி கர்த்தர் என்ன செய்யலை, அந்த அன்பை வெளிப்படுத்தல. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னையே, தன்னுடைய ஜீவனையே இழந்து ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த ஒப்பு கொடுத்தல், நான் என்னை உங்களுக்காக இழப்பது தான் அன்பு என்று அந்த அன்பை காட்டினார். பாருங்க, அன்பு என்றால் இழப்பது என்று அர்த்தம். அந்த அன்பிற்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால், அந்த அன்பிற்காக நீங்கள் ஒரு காரியத்தை இழக்கவில்லை என்றால், நீங்கள் அன்புக்காக ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால், உங்கள் வாழ்வை மாற்றவில்லை என்றால், அதுக்கு பேர் அன்பில்லை, அது மாயமுள்ள அன்பு. நம்முடைய அன்பு மாயமற்று இருப்பதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மாயமற்று இருப்பதாக, மாயமில்லாத அன்பு என்றால், இங்கே தேவன் தம்முடைய அன்பை காட்டினார். தன்னுடைய சொந்த குமாரனை, தனக்குரியதை இழந்து, தனக்கு உள்ள சொந்தமான, அவருக்கு மாத்திரமே உரியதான அந்த குமாரன் அவரை அவர் இழந்தார். கிறிஸ்து அந்த அன்பை காட்டும்படியாய், தன்னுடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் காட்டும்படியாய், தன்னையே இழந்து அவர் என்ன செய்தாராம், அங்கே அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அன்பதான் முதல் செய்தார், ஒப்பு கொடுத்ததை இரண்டாவது செய்தார். தேவன் நம்மில் அன்பு வைத்தார், குமாரனை கொடுத்தது இரண்டாவது. ஆனால் வேதம் இந்த ரெண்டு வசனத்திலும் முதலாவது அவர் செய்ததையும் அந்த செய்தலுடைய அர்த்தம் அன்பு என்பதையும் அங்கு அன்பை இரண்டாவது இடத்திலும் அங்கே வைக்கிறது பார்க்கிறோம். அதாவது அவர் செய்த அந்த அன்பின் கிரியையை முதலாவது இடத்துல வேதம் வைக்கிறது. பிதாவும் சரி குமாரனும் சரி, அவர்கள் முதலாவது இதை செய்து நான் உன்னை அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இல்லை நம்முடைய தேவன். இன்றைக்கு மனிதர்கள் அப்படி தான் நினைக்கிறார்கள், நாம் சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் போதும், அன்பு மனசில் இருந்தால் போதும். பல தத்துவங்களை மனிதர்கள் பேசுவார்கள், ஆனால் அன்பு என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டியதும் தன்னை இழப்பதும் தான் மிகப்பெரிய அன்பு. அதை காட்டிலும் மிகப்பெரிய அன்பு கிடையவே கிடையாது. அது போல நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூர்ந்து நீங்களும் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த அன்பில், எந்த அன்பில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்? இந்த உலகம் ஒரு அன்பு சொல்லுதே அந்த அன்பிலேயா? இதுதான் அன்பு என்று உலகம் ஒரு அன்பை காட்டுகிறதே அந்த அன்பிலேயா? இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவனும் பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு அன்பை காட்டி இருக்கிறார்கள். அந்த அன்பு இழந்து, தங்களை இழந்து, தங்களுக்குரியதை இழந்து அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அதே அன்பை காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்காக நாம் இழந்து, தேவனுக்காக அவர் நமக்காக தன்னை இழந்தார். நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை, நாம் இந்த உலகத்தை தேவனுக்காக இழந்து அந்த இழப்பு என்னத்தை காட்டுகிறது? அன்பை காட்டுகிறது. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை எது காட்டுகிறது? நீங்கள் இழக்கிறதை காட்டுகிறது. இந்த கணக்க சொல்வார்கள், அப்படியெல்லாம் நீங்கள் நடக்க தேவையில்லை, அப்படியெல்லாம் வாழ தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற அன்பு தெரியும். தேவன் குமாரனை அனுப்பிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போஸ்தலர்கள் அந்த அன்பை பார்த்து அந்த அன்பில் நடந்து கொள்ளுங்கள் நமக்கு படிப்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக இழந்து வாழுகிற வாழ்க்கையை நாம் செய்ய போகிறோம். தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை இழந்து, அவர் தன்னை இழந்தார், தன்னுடைய சொந்த குமாரனை இழந்தார். ஒரு குமாரனை இழப்பது, நான் என்னுடைய பிள்ளையை இழப்பது வேறு, தேவன் தன்னுடைய குமாரனை இழப்பது வேறு. என்னுடைய குமாரன் நான் வேறு வேறு மனிதர்கள், வேறு வேறு ஆவி, வேறு வேறு ஆத்மா, வேறு வேறு சரீரம் உள்ளவர்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒரே பண்பில் உள்ளவர்கள். ஒரே தேவன் என்று வேதம் அவர்களுக்கு சொல்லுகிறது. ஒரே தேவன், ஒரே பண்பு, ஒரே தெய்வீக தன்மை, எல்லாவற்றிலும் ஒன்று. தன்னுடைய ஒரு பகுதியை பிதா இழந்தார், குமாரன் தன்னை முற்று முழுவதுமாய் இழந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அன்பை நீங்களும் அன்பை காட்டுங்க. இந்த உலகத்தில் நாம் எப்படி அந்த அன்பை காட்டப் போகிறோம்? தேவனுக்காக நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், தேவனுக்காக நாங்கள் ஒன்றையும் இழக்க தயாராக இல்லை, எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் தேவனில் அன்பு கூறுகிறோம். எப்படி? வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. வேதம் இதோ வசனம் உங்களுக்கு முன்பாய் ஆதாரமாக வைக்கப்படுகிறது. நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வசனம் நமக்கு காட்டப்படுகிறது. இழப்பது தான் அன்பு. அதே போல அன்பை நீங்கள் செய்யுங்கிட்டு தான் வேதம் சொல்லுகிறது. ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அப்படின்ற அதே போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ற நீங்களும் ஒப்பு கொடுத்து நடங்க. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, உங்களோட வாழ்க்கையை இழந்து, தேவனுக்காக அவர் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இழந்த, தேவனுக்காக அவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அரண்மனையில் பிறந்திருக்கலாம், நான் தான் தேவன் என்னை வணங்குங்கள் என்று சொல்லி மேன்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அது ஒன்றும் வாழையில் எல்லாவற்றையும் இழந்து எனக்கு தலைசாக்கி இடம் இல்லை என்று சொன்னார். அந்தளவு உள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து, டக்ஸ் போடுறதுக்கு காசு இல்லை, மீனை பிடிச்சி டக்ஸை போடுன்னு சொன்னார். அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அதுபோல நீங்களும் நானும் வாழுங்க என்று கேட்டார். மார்க்கு 10:17 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் வசனங்கள் வாசிக்க வேண்டி இருக்கிறதுனால நான் வாசிக்கிறேன். மார்க்கு 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவரும் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. யெகோவா சாட்சியினரும் அடிக்கடி வரக்கூடிய வசனங்களில் வரக்கூடிய கள்ள உபதேசங்களையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே வருவேன். யெகோவா சாட்சியை சொல்லக்கூடிய மக்கள், இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்கள், இவர்களெல்லாம் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து சொன்னாராம், என்னையே நல்லவன்னு சொன்னாய், தேவன் தானே நல்லவன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லல என்னை நல்லவன் என்று சொல்லாதன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்லல என்னை நல்லவன் என்று சொல்லாதே. அப்போஸ்தலனாகிய யோவான் தூதன் முன்பாக காலில் விழுந்து வணங்கும்படியாய் விழுந்தபோது அந்த தூதன் அவன் எழுப்பி, இப்படி செய்யாதபடிக்கு பார், இப்படி செய்யாதே, நானும் உன்னைப் போல உன்னோடு கூட தேவனை சேவிக்கிறவன் என்று சொல்லி, தேவனை தொழுது கொள் என்று சொல்லி அங்கே சொன்னதை பார்க்கிறோம். அப்போ சிலர் முன்பாக என்ன செய்தார்கள், இவர் தான் அப்பலோ இவர் என்று சொல்லி, தேவர்கள் என்று சொல்லி தூபம் காட்டின போது அவர்கள் பதறிப்போய் இப்படி செய்யாதீர்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இயேசு இந்த இடத்துல இப்படி சொல்லாதே என்று சொல்லியில்லை, அவர் கேள்வி கேட்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே. அப்படி என்றால் நீ என்னை நல்லவன் டேனு சொல்கிற, கடவுள் தானே நல்லவர், கடவுள் ஒருவர் மட்டும்தானே நல்லவர். அப்படி என்றால் நான் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து அங்கே அந்த மனிதனுக்கு சொல்லுகிற காரியம், நீ என்னை நல்லவன் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை, அதை ரிஜெக்ட் பண்ணலை. இயேசு கிறிஸ்து பாருங்கள், அழகாக இருக்கும் அந்த வசனம், நல்லவன் என்று ஏன் என்று சொல்கிறப்பா, அதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்னென்றா, தேவன் ஒருவர் தான் நல்லவன். நல்லவன் என்று நீ ஒருவர் இந்த பூமியில் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரை பார்த்து இவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டுமா, தேவனை பார்த்தானே சொல்ல வேண்டும். இப்போ நீ என்ன நல்லவன் சொல்கிறியா, அப்படின்னா நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா, என்ன கடவுள் என்று சொல்லுகிறாய். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயும் கணப்பண்ணுவாயாக, என் கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இவனுடைய மனநிலை என்ன, இவனுடைய சூழ்நிலை என்ன, இவனுடைய வாழ்க்கை என்ன, இவனுடைய நோக்கம் என்ன, இவன் என்னத்திற்காக இங்கே வந்திருக்கிறான் என்பது தேவனுக்கு நன்றாய் தெரியும். தேவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறாயே, உனக்கு தெரியுமே, ஏனென்றால் இவன் சிறு வயது முதற்கொண்டு இதன்படி நடக்கிறவன் என்றும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், அதற்கு அவன் போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து, இது மிக முக்கியமான காரியம், அவனில் அன்பு கூர்ந்து. இயேசு அவனை பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து. நம்ம சாதாரண வசனமாக நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து அப்போ இதுக்கு முன்னுக்கு அன்பு கூறலையா, இதுக்கு முன்னுக்கு இயேசு கிறிஸ்து அந்த கற்பனைகளை சொல்லும் பொழுது, இதெல்லாம் நீ செய்யும்படியா நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லும்போது அவனில் அன்பு கூறலையா, அன்பு இருந்துச்சு. அப்போ இங்கே வேதம் அவனில் அன்பு கூர்ந்து, அவனை பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து என்றால், அங்கே அன்பு கூறுகிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அன்பு கூறுகிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை உள்ள குறைகளை பார்த்து சொல்லுவார். மற்றவர்கள் குறைகளை பார்ப்பார்கள், பார்த்துட்டு சரி என்ன செய்யறது, அது அது அவருடைய தாய் தப்பன் கவனிக்கணும், அவள் கவனிக்கலை, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் நல்ல தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் குறையை பார்க்கும் பொழுது, மகனே நீ இப்படி செய்யாத, இது பிழை, இது தப்பு, இப்படி நடக்கக்கூடாது என்று நல்ல தகப்பன், ஏன் நல்ல தகப்பன் அப்படி சொல்லுவார் என்றால், அவர்கள் அன்பு இருக்கும், இந்த பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, இந்த பிள்ளை நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்கின்ற அன்பு அந்த தகப்பனிடத்தில் இருக்கும். பாருங்கள், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ இப்போ ஒரு அன்பு அங்கே வருகிறது, இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருந்து இப்போ ஒரு அன்பு வருகிறது. இதற்கு முதலும் ஒரு அன்பு செய்திருந்தார், எல்லாரையும் அன்பாய் நேசித்தார், ஆனால் இப்பொழுது ஒரு அன்பு. அந்த அன்பு என்ன செய்கிறது, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த அன்பு சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருந்து அந்த அன்பு வந்த பிறகு, அந்த அன்பு அவனில் குறைவு இருக்கிறதை பார்த்து அந்த குறையிலிருந்து அவன் வரிவிட வேண்டும் என்று அந்த அன்பு விரும்பினது. இதுதான் மெய்யான தேவனுடைய அன்பு. இந்த அன்பு என்ன செய்யும், குறைகளை பார்க்கும். நாம் நினைப்போம், இல்லை அன்பு குறை பார்க்காதே, பைபிளில் இருக்கிற வசனம் அது வேறு இடத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட இடம். இந்த இடத்துல இந்த அன்பு என்பது நம்மை சீர்படுத்துவதற்காக வந்த இந்த அன்பு குறைகளை பார்க்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த இடத்துல வருகிறார், நாம் கூடி வருகிறோம், கர்த்தர் இந்த இடத்துல வருகிறார். வரும்பொழுது நம்முடைய குறைகளை இயேசு கிறிஸ்து பார்ப்பார். இந்த இடத்துல வரும்பொழுது நம்முடைய குறைகளை இயேசு கிறிஸ்து உணர்த்துவார். உங்களில் உண்மையாய் நேசிக்கிற தகப்பன் உங்களுக்கு உண்டு என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் நேசிக்கிறீர்கள், அவரைத்தான் நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள் என்றால், அவர் என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லுவார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்போ இதுக்கு முன்னுக்கு அவர் அந்த குறையை சொல்லல, இதுக்கு முன்னுக்கு இந்த கற்பனைகள் எல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறாயே, அதை கை கொள்ளு என்பதுதான் அவருடைய அர்த்தம், அதை நீ செய்தால் போதும் என்று தான் அங்கே படிப்பித்தார். அதை போதும், இன்றைக்கும் அப்படிதான், இன்றைக்கும் தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்களுக்கு இதுதான் வருது ஒரு பகுதி. ஆனால் உண்மையாய் தேவனால் நேசிக்கப்படுகிற மக்கள், உண்மையாய் தேவன் உங்களில் என்னில் அன்பு கூர்ந்தா கர்த்தர் என்னுடைய குறையும் உங்களோட குறையை சொல்லுவார். இன்றைக்கு என் கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினாலே என்னில் உள்ள குறையை கர்த்தர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். என்னுடைய குறைகளை கர்த்தர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது குறை, இது பிழை, இது பிழை, இது பிழை, இப்படி அது பல வகையில் கற்று சொல்லுவார். என்னோட பேசுவார், என் மனைவியை கொண்டு பேசுவார், என் பிள்ளைகளை கொண்டு சொல்லுவார், என்னோட பழகுகிற மக்களை கொண்டு சொல்லுவார், விசுவாசிகளை கொண்டு சொல்லுவார். கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? அன்பு. அந்த அன்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவன் ஏன் கேட்டான்? இவன் என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப கற்பனைகளை கை கொண்டா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது சாதாரண கற்பனை, சாதாரண ஒரு ஒழுங்கு. ஆனா அதை காட்டிலும் ஒரு பகுதி இருக்கு, அது சொல்லப்படாத காரியம். அதை நீங்கள் கற்பனையில கடைபிடிக்கும் போது அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். அந்த வெளிப்பாடு என்ன? அதைத்தான் இயேசு கிறிஸ்து பிறகு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் அன்பு கூர்ந்து உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் தரித்திரருக்கு உங்களுக்கு உள்ளதை இழந்து கொடுப்பது தான் பரலோகத்தில் பொக்கிஷம். உங்களுக்கு உள்ளதை நீங்கள் இழந்து கொடுப்பது தான் பரலோகத்தில் உள்ள உங்களுக்கு பொக்கிஷம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இதுதான் பாதை, இதுதான் பாதை. இந்த பாதைக்குள்ள நீ நடந்து வா. அவன் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள, நித்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன வழி? இதுதான் அவன் கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கும் நாம் என்னத்துக்கு இந்த இடத்துல கூடி வருகிறோம், என்னத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழுகிறோம். இந்த ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள தான் நாம் இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், இந்த வழிக்குள்ளே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னுக்கு உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு முதலாவது கொடு. இப்போ கேள்வி, அப்படி என்றா கிறிஸ்தவத்துக்குள்ளே வருகிற எல்லாரும் உங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட வரணுமா? இந்த வசனம் அப்படி தானே இருக்குது, இதானே கேள்வி. அப்போ இந்த வசனம் இருக்கிறப்ப இதை பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி தானே தெரியுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்ன்றது. அடுத்த வசனத்திலையும் பாருங்கள், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று ஆண்டவருக்கு தெரியும், தெரிந்தபடியினால தான் உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டு வா என்று சொன்னான். அவன் ஆஸ்தி உள்ளவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவன் என்ன செய்துட்டான்? மனமடைந்து போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் ஒரு நாளும் ஊசியின் காதில் போக முடியாது. ஊசியின் காதில் போகக்கூடிய நூலே நம்ம என்ன செய்ய முடியாது, உடனே எடுத்தவும் கூத்தம் ஒன்று கோர்க்க முடியாது, அதுவே கடினமாக இருக்கும். அப்போ ஒட்டகமானது நுழைவது எளிதாக இருக்கும் என்றால் போகாது என்று அர்த்தம், போகவே முடியாது என்று அர்த்தம். அப்படி என்றால் உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறவர்கள் யாருமே போக முடியாதோ? ரெண்டாவது கேள்வி, இதையும் பச்சைக்கொள்ளுங்க. பின்னும் அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, இப்போ அவளுக்கு ஆச்சரியம் அதிகமாயிட்டு, நமக்கும் அப்படித்தான், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் சகோதரர்களையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய மக்களும் இருப்பார்கள், ஐஸ்வர்யம் இல்லாத மக்களும் இருப்பார்கள். இந்த ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யம் இல்லாமையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த தகுதியும் இல்லை. இங்கே வேதம் ஆண்டவர் அந்த சம்பவத்தின் பிறகு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார். அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், ஐஸ்வர்யத்தின் மேல் அவனுடைய நம்பிக்கை இருந்தது. நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக இடத்துல நமக்கு தேவை இருக்குது. இன்றைக்கு நமக்கு வேலை இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது, வேலை இல்லைன்னா வீட்டு வாடகை நம்ம கட்ட முடியாது, வேலை இல்லை என்றால் காசு இல்லைன்னா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, திருமணம் செய்ய முடியாது, எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய முடியாது காசு இல்லாமல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவை ஒன்று இருக்கிறது. அதுக்காக இன்றைக்கு உடைய சம்பளத்தை நான் பெற்றுவிட்டேன், இன்றைக்கு எனக்கு 100 ரூபா மட்டும் போதும், அப்போ 100 ரூபா மட்டுமே நான் சம்பாதிச்சிட்டேன், இப்போ இன்றைக்கு சம்பளம் எனக்கு 150 ரூபா, அப்போ 50 ரூபா வேண்டாம் ஐயான் நம்ம திருப்பி கொடுத்துருவோமா? அது 50 ரூபா நாளைக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு வச்சுக்கொள்வோமா? அது அல்ல. அதனுடைய காரியம் நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குது? எனக்கு இன்றைக்கு உரிய இந்த காரியத்தை தந்தவர் என்னுடைய தேவன், நாளைக்குரியதை தரப்போகிறவரும் என்னுடைய தேவன், இந்த வேலையை எனக்கு தந்தவர் என்னுடைய தேவன். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சில பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு அது சந்தோஷம். சில பிள்ளைகள் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தர் நாளைக்குரியதை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல், இந்த பணத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இதில் நம்பிக்கை வைக்காமல், அவனுடைய நம்பிக்கை முழுவதும் அவனுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்தபடியினால் அதை இழக்க அவன் மறுத்தான். இன்றைக்கு தேவனுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் இழக்க சொல்லும் பொழுது, நமக்கு இழக்க முடியாது என்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆசை, நம்முடைய நம்பிக்கை அங்கே இருக்குது. நாம் என்ன செய்ய முடியாது? இழக்கவே முடியாது. ஒரு நாளும் கர்த்தருக்காக நாம் அதை செய்யவே முடியாது. நமக்கு அவைகள் எல்லாமே மிக முக்கியமாய் தேவைப்படும். அவை இல்லாமல் எப்படி வாழ்றது என்ற கேள்வியை நாம் கேட்போம். ஆகவே ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யவானாய் இருப்பதை குறித்து தேவன் அழுத்தமாய் சொல்லாதபடிக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அப்ப அதனால ஐஸ்வர்யம் உள்ள கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்களா? போவார்கள். அவருடைய நம்பிக்கை அவருடைய ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லாதபடி, அவர்களுடைய நம்பிக்கை அவரின் மேல் மாத்திரம் இருந்து, அவருடைய வாழ்க்கையில் அங்கு தேவை இருக்குது, காரியம் இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை அடைந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி, இது எனக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமலும் போயிடும், இது இன்றைக்கு வரும், நாளைக்கு இல்லாமலும் போயிடும், இது இருந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நாம் போவது, அதன் மேல் நம்பிக்கை வைக்காமல் வாழ்வது தான் கர்த்தர் அங்கே சொல்லக்கூடிய காரியம். அப்போ ஏன் இந்த மனிதனுக்கு அந்த ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார், உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று என்று சொல்லி கர்த்தர் ஏன் கொடுத்தார்? இன்னொரு மனிதனை கர்த்தர் சந்தித்த போது அவர் சொல்லாமலேயே அவனே ஓடிப்போய் தனக்குள்ளதெல்லாம் விற்றான். யாரே சகையும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த எண்ணம், அந்த இருதயம் மாறிவிடும். நம்முடைய நம்பிக்கை இதில் இருக்காது. சகைக்கு அதுக்கு முன்னுக்கு அவனுடைய நம்பிக்கை அவனுடைய பணத்தில் இருந்துச்சு. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை என்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆஸ்தி இருந்தால் தான் வாழ முடிய நம்பிக்கை. அதனால தான் ஏமாற்றி ஏமாற்றி என்ன செய்தான், அபகரித்து தன்னை சேர்த்துக்கொண்டான். இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ, இயேசு கிறிஸ்துடைய அன்பை அவன் எப்பொழுது பெற்றுக்கொண்டானோ, அப்பொழுது என்ன உண்டாயிற்று, அவனுடைய நம்பிக்கை இங்கிருந்து அங்கே போயிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லாமலேயே அதை தூக்கி போட்டுட்டான். சொல்லாமலேயே இது எனக்கு வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம் என்றால், எந்த அன்பை? அவருடைய அன்பை. அவருடைய அன்பு உலகத்தின் அன்பு இல்லை. இந்த உலகத்தின் அன்பு அவருடைய அன்பாய் நினைத்து நம்ம நடக்கிற மக்கள் அப்படி நடக்காதீங்க, நடக்கவே கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அன்பை கற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பிலே நடக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எதற்காகவும் என்னத்திற்காகவும் தன்னை எப்பொழுதும் இழக்க தயாராக இருக்கும். எதையும் இழக்க. இயேசு கிறிஸ்து மேக்சிமம் தன்னுடைய ஜீவனையே இழப்பது ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவடைவனும் இம்மையிலும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் இம்மையிலையும் உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப நூறத்தனையாய் அவன் அதை பெற்றுக்கொள்வான். அதை நாம் இழக்கும் பொழுது கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னார். இதுதான் அந்த வசனம். நீங்க இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில உங்கள் கிரியைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற நன்மையையும் நீங்கள் செய்கிற தீமையையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற நன்மையை மனிதர் மறந்து போனாலும், நீங்கள் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை மனிதர் மறந்து போனாலும் அவர் மறக்கிறது தேவன் அல்ல. அவர் அதற்குரிய பலனை கொடுப்பார். நீங்கள் இன்றைக்கு ஏதோ செய்து போகிறீங்க, உங்களால் முடிஞ்ச நன்மைகளை பிறருக்கு செய்கிறீர்கள், முடிஞ்ச நன்மைகளை பிறருக்கு உதவிகளை செய்கிறீர்கள், ஆனால் அதனுடைய பலனை இந்த இம்மையிலையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். மறுமையிலும் ஆண்டவர் சொல்லிட்டார் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார். அப்போ நம்முடைய கிரியைக்கு பலன் என்ன? இந்த உலகத்திலே பலனையும் திருப்பி செய்வார் ஆண்டவர். அதனுடைய பலன் என்ன? மறுமை. அங்கேயும் பலன் இருக்கு. நீங்கள் மறுமையிலே கேள்வி என்ன கேட்ட கேள்வி? நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள. இப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு என்ன? அந்த பதில் தான் ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். டாபிக் மாத்தையில் அதே தலையங்கத்துக்குள்ள அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை இம்மையில் உங்களுக்கு திருப்பி தருவேன். நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு இந்த பூமியிலையும் திருப்பி செய்யப்படும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் நீங்கள் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். வேதம் அழகாய் சொல்கிறது பாருங்க, அவன் பிள்ளைகளையும் நூறத்தனையார் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், மெய்யான அன்பு இழப்பதை அங்கே காட்டுகிறது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார்கள். தங்களை எல்லாவற்றையும் இழந்துதான் அவரை போய் சேவித்தார்கள். இவர்களுக்கும் மனைவி பிள்ளைகள்லாம் இருந்துச்சு, வீடு வாசல் இருந்துச்சு, தொழில்கள் எல்லாம் இருந்துச்சு. இதை விட்டுட்டு இன்றைக்கு பேதர் மீன் பிடிக்காமல் போனால் அவருடைய வீட்டில் என்ன இல்லை, கறி இல்லையா, கிடையாது, சாப்பாடு இல்லை. அப்போ பேதர் எப்படி வந்தார்? ஆண்டவர்கிட்டயே தான் எந்த நேரம் இருந்தார். அப்போ அவருடைய மனைவி பிள்ளைகளை யார் பார்த்தா? அவருடைய மனைவி பிள்ளைகளை யார் பார்த்தா? அவர் விட்டுட்டு தான் வந்தார். நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கலைத்திருக்கிறார், நான் போயிட்டு வரேன். விட்டுட்டார், தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டு அதை சொல்லிட்டு வந்துட்டார். ஏன்னா அதுக்கு பிறகும் அவர்கள் திரும்ப அங்கே போகிற வரத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். பேதர் வீட்டுக்கு போனார். பேதர் வீடு இப்பொழுது எருசலேமிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேலிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பேதருடைய வீடு, பேதருடைய மாமியினுடைய வீடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர்களெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர்கள் போனார்கள். தங்களுடைய பொறுப்பை இருந்தும், தான் வேலை செய்து கொடுக்க வேண்டிய கடமை இருந்தும், அந்த கடமைகள் எல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு, நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை அழைத்திருக்கிறார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், மீன் பிடித்த எண்ணெய் மனிதனை பிடிக்கும்படியாக மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார், அதனால நான் இப்போ மீனை பிடிக்கல, மீனை பிடிச்சா நான் உங்களை காப்பாற்றலாம், ஆனால் மனுஷனை பிடிச்சா பல ஜீவன்களை என்னால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய காரியத்தை விட்டுட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்னுக்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து கேட்டார், இப்படியெல்லாம் கேட்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்தமே எங்களுக்கு என்ன பலன் ஆண்டவர்? உங்களுடைய பலன் நிச்சயமாய் உண்டு. நீங்கள் செய்கிறதுக்குரிய பலன் நிச்சயமாய் உண்டு. இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், உங்களுக்கு பலன் தேவையில்லை, உங்களுக்கு பலன் கிடையாது, அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கல. இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற நன்மையையும் நீங்கள் செய்கிற தீமையையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இழப்பதுதான் மெய்யான அன்பு என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை நேசித்து ஒருவர் பின்பற்ற வேண்டுமென்றால் அவன் தன்னை இழந்து சிலுவை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு பின்னுக்கு நின்றவர்கள் எல்லாருமே தங்கள் வாழ்வை இழந்து தங்கள் குடும்பத்தை இழந்து அவரிடத்துல வந்து அவரை பின்பற்றினார்கள். பாருங்க, ஒன்றியோவான் 3:18, ஒன்றியோவான் 3:18, வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஒருவேளை இந்த வசனம் இப்படி இருந்திருந்தால், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரம் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று அது வேறு அர்த்தம். ஆனால் சொல்லியிருக்கு, என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ உங்களோட அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால், வெறும் வசனமும் வார்த்தை இல்லை. இன்றைக்கு வசனமும் வார்த்தையும் தான் அன்பாக இருக்கு. இன்றைக்கு அன்பு இருதயத்தில் இருந்தால் போதும், நான் மனசார ஒருவர் இதயத்திலிருந்து நேசித்தா போதும், நான் செய்தால் போதும், என்னுடைய கிரியைகள் காட்டப்பட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இயேசு கிறிஸ்து கிரியையினால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் கிரியையினால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் கிரியையினாலே அவரை போல நம்ம அன்பு கூறும்படியாய் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 கிரியை வாசித்துக் கொள்வோம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவளுக்கு ஜீவனை தருவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற மக்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சு கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்துட்டார், வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்துட்டார், நான் அவரில் அன்பு கூறுகிறேன், அதனால் வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்பு கூறுவது என்றால் நம்மை இழந்து, நமக்குரியவைகளை இழந்து, அவர் எதை சொன்னாலும் அதை எல்லாவற்றையும் இழந்து அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு அன்பு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ அந்த வாக்கு தத்தம் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பலிக்கும், விசுவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை அன்பு கூறுகிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். இது வருகிற வழி மாத்திரம்தான், இது பெற்றுக்கொள்வதற்கான வழி மாத்திரம்தான். அது உங்களோட கையில் கிடைக்க வேண்டும் என்றால், கிரீடம் உங்கள் தலையில் வைக்கப்பட வேண்டும் என்றால், உத்தமன் என்று நீங்கள் விளங்க வேண்டும். உத்தமன் என்று நீங்கள் விளங்கின பின்பு என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமன் என்று அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, அப்படின்னு நினைக்கிறேன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ கர்த்தர் பார்க்கிறார், நாம் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓகே, நீ என்னுடைய பிள்ளை, நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிக்க முடியும், சரி வா, இன்னும் வா. ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நேசிக்கிறியா? சரி. என்னில் அன்பாக இருக்கிறாயா? சரி. என்னில் அன்பு கூர், நான் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூர். நான் எப்படி அன்பு கூர்ந்தேன்? என்னையே இழந்து அன்பு கூர்ந்தேன். எனக்காக இதெல்லாம் இழப்பாயா? அதில் ஒரு கூட்டம் போயிடும், இல்லை ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, அவன் போனது போல ஒருவர் யாண்டு வருவார், ஒருவர் இல்லை என்று போய் விடுவார். சரி. ஆனால் போனவரும் ஆண்டவரை விசுவாசித்தவர் தான், வந்தவரும் ஆண்டவரை விசுவாசித்தவர் தான். ரெண்டு பேருக்கும் வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்கள், பெற்றுக்கொள்ள தகுதிப்படி தான் வந்தார்கள், செலெக்ஷனில் வந்துட்டார்கள். பட் அந்த இடத்துலையும் அந்த செலெக்ஷன்லேருந்து சிலர் தவறி தான் போகிறார்கள், அதை இழந்து போகிறார்கள். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நமக்கு செலெக்ஷன் இருக்கும். அப்போ அதுக்கு பிறகும் சோதனைகள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, உத்தமன் என்று அந்த சோதனையில் நாம் விளங்கினோம் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணின சோதனை சகிக்கிறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணல, சோதனை சகித்தால் அவனுக்கு நான் ஜீவக்கிரீடம் கொடுப்பேன் என்று சொல்லல, வாக்குத்தத்தம் அவர்கள் அன்பு கூறுகிறவனுக்கு. ஆனால் அதை பெறும் வழி சோதனை சகித்தாதான், அதில் ஜெயம் பெற்றால் தான் பெற முடியும். ஜெயம் பெற்று கொடுக்கிறவனவனும் அவனுக்கு ஜீவக்கிரீடத்தை தருவேன், வெளிப்படுத்த. பாருங்க, இதுதான் கர்த்தருடைய திட்டம். சரியாய் கர்த்தருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு, கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை அன்பு செய்கிறேன் என்பது போய் யாக்கோபு 2:5, யாக்கோபு 2:5. ஆமே. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? மேலே வாசிச்சோம், அன்பு கூறுகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணினான், ஜீவக்கிரீடத்தை வாக்கு தத்தம் பண்ணினான். ஆனால் அதை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? அன்பு கூர்ந்து வந்து சோதனையை சகித்து ஜெயம் பெற்றவனுக்கு. உத்தமன் என்று விளங்கினவனுக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினது ராஜ சுதந்திரக்காகவே நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், ஆகவே நான் அன்பு கூறுகிறேன், அதனால் நான் வாக்கு இப்படித்தான் நம் வார்த்தை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொண்டு போயிடும். வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இதற்கு ஒத்த இதற்கு எதிரான பல வசனங்கள் வேதத்தில் இருக்கு. ஒத்த எதிரான பல வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திரட்டி வைத்து பார்க்கும் பொழுது தான் ஓ இந்த வசனத்திற்கு இது அர்த்தம் இல்லை. இல்லை என்றால் யாக்கோபு 2:5 மாத்திரம் வாசிக்கிறவர்களுக்கு சோதனை பற்றி தெரியாது. 5 மட்டும் வாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், 2:5 மட்டும் வாசிச்சா அவர்கள் சொல்லுவார்கள், அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஆனால் 1:12 வாசிக்கும் போது தான் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார், ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் சோதனை சகித்து உத்தமர் என்று விளங்க வேண்டும். அப்போ வேதத்தை பாருங்க, ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் அநேக உபதேசங்களை பிள்ளையாய் திரித்து நாம் பேசி விடுகிறதுனாலே நம்முடைய வாழ்வை நாம் தீட்டுப்படுகிறோம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடுகிறோம். அப்படி இழக்காதீங்க, கவனமாக இருங்க. ஏன் இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், இதுக்கு மேலுள்ள சம்பவங்கள் சில சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது தான் நமக்கு அது தெளிவாய் தெரியும். 2:1 நான் 1:1 வாசிக்கிறேன் பாருங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்ச பாதகத்தோடு பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. ஏனென்றால் இன்றைக்கு விசுவாசம் என்பது என்னது, கிறிஸ்தவத்தில் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் நாம் நம்மை பல இடங்களில் காப்பாற்றிக் கொள்றதுக்கு விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை பட்ச பாதகத்தோடு பற்றி கொள்ளாது இருப்பீர்கள். அப்போ விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கு. நீங்களும் நானும் எங்களை நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கு. பட்ச பாதகத்தோடும் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மெய்யான பரிசுத்த விசுவாசத்தோடும் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், வேற எந்த விசுவாசம் சொல்லல, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தையே பச்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதீங்க. ஏன் பச்சபாதத்தோடு பற்றி கொள்ளுகிறவர்கள் எப்படி என்பதை அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க. ஏனெனில் அப்படின்னா என்ன, அதனுடைய விளக்கத்தை அவர் சொல்ல போகிறார். பொன் மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியில் உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. யாரை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல பல கேள்வி நமக்கு வருது, பல கேள்வி நமக்கு வருது. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கும் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், அப்போ ஆலயத்தில் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட மனிதர்களும் கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்களே, கிறிஸ்தவத்துக்குள்ளே அப்படி இருந்திருக்கிறார்களே என்று நம்ம சொல்லலாம். ஆனால் வேதத்தை சரியாய் நம்ம வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை சகோதரன் என்று வேதம் சொல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளை சகோதரன், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், உங்கள் சகோதரன், சகோதரில் ஒருவன் என்று வேதம் சொல்லும். இவரை இங்கே சகோதரன் என்று வேதம் சொல்லல. அப்படின்ட்டா என்ன அர்த்தம், ஆலயம் திறந்திருக்கு, எல்லாரும் வருவார்கள். ஆதி திருச்சி மக்கள் இப்பயும் கூட தான், புது மனிதர்கள் வருவார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்கள், வந்து போவார்கள். இங்கே சகோதரன் என்று சொல்லல. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது, இவர்கள் விசுவாசிகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ உலக மக்கள் இப்படி தான் வருவார்கள். உலக மக்கள் பல வகையான மக்கள் இருப்பார்கள், பல வகையான மக்கள் ஆலயத்துக்குள்ளே வருவார்கள். எங்கே வரும்போது, உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது. நாம் என்ன சொல்லுகிறோம், நாம் என்ன சொல்லுகிறோம், இதுதான் ஆலயம், என்னுடைய சரீரம்தான் ஆலயம். அப்போ நம்ம இப்போ கூடி வருகிற இந்த இடம் ஆலயம் இல்லை, இதை ஆண்டவர் ஆலயம் என்று சொல்ல இல்லை, அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தான் தேவன் கூடி வரக்கூடிய ஒரு ஆலயம் இருந்துச்சு. அங்கே பழைய ஏற்பாட்டில் தான் நியாயப்பிரமாணங்களும் கர்த்தருடைய கிருபைகளும் வைக்கப்பட்டு அங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சு, தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்றால் நம்முடைய சரீரத்தை தான் கர்த்தர் குறிக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா வசனம் இருக்குல்ல, நாம் வசனத்தை காட்டுகிறோம், வசனம் அப்படி தானே சொல்லுகிறது என்று காட்டுகிறோம். அது ஆவிக்குரிய அர்த்தம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற ஆலயம் உங்கள் சரீரத்தை சொல்லல ஆண்டவர். இங்கே சொல்லப்பட்ட உங்கள் ஆலயத்தில் ஒருவன் வரும் பொழுது அப்படின்ற என்ன அர்த்தம், ஆதி திருச்சபை மக்கள் ஆலயங்களாய் ஆராதித்திருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் வீடுகளில் கூடி ஆராதிச்சார்கள். அவளுக்கு இருந்துச்சு, வீடுகளில் கூடி ஆராதிச்சார்கள். பின்பு என்ன செய்தார்கள், தேவாலயத்தில் போயிருந்து ஆராதிச்சார்கள் ஒரு பகுதியில். பிறகு ஆலயங்களாக இடங்களை எடுத்து கட்டி அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். ஆலயங்கள் நாம் வாசிக்கிற இந்த வேதத்தில், இந்த வேத காலத்திலேயே ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்களும் ஞான ஸ்நான தொட்டிகள் உள்ள ஆலயங்களும் இஸ்ரவேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஆராதித்த ஆலயங்கள், அப்போஸ்தலாகிய தோமா கட்டின ஆலயம் இருக்கு. நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஆலயங்களை கட்டி அங்கே மக்களை கூப்பிட்டு ஆராதனை செய்தார்கள். அதற்கு பேர் ஆலயம் என்று சொன்னார்கள், இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, உங்களோட சரீரத்தை குறித்து சொல்லல, உங்கள் சரீரத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லல, உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுதுண்டா, அவர்கள் கூடி வந்து ஆலயம் என்ற ஒரு இடத்தை நியமித்து கூடி வந்து அங்கே வாரத்தின் முதலாள் தோறும் அங்கே ஆராதித்து அங்கே வாரத்தின் முதலாள் தோறும் அப்பம் பிட்டு அந்த ஆராதனை செய்தார்களே, அதற்கு பேர் ஆலயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களே அதற்கு ஆலயம் என்று பேர் கொடுத்துருக்காரு. அப்போ ஆலயம் இப்போ இல்லை என்று சொல்லுவது தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பானது. தெளிவாய் சொல்லிவிடுகிறேன், அது தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பானது. சத்ரு அவன் பல திட்டங்களை போட்டு தேவனுடைய ஜனங்களை தன்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு வரவிடாதபடியும் தேவனுடைய காரியத்தை செய்ய விடாதபடியும் தடை செய்வதற்காக சாத்தான் போடுகிற திட்டம். தேவனுடைய வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் என்று தெள்ள தெளிவாக இருக்கிறது. அதற்கு அப்போஸ்தலர்களே ஆலயம் என்று பேர் கொடுத்துருக்காரு. வேறு யாரும் கொடுக்கல, உலக மக்கள் கொடுக்கல. போன முறை நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் என்று பேர் அப்போஸ்தலர்கள் கொடுத்துருக்காரு. பேர் உண்டாயிற்று கிறிஸ்தவர்கள் என்று புறஜாதியினாலே உண்டாயிற்று அந்தவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்களே நாங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கை செய்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர். நமக்கு கிறிஸ்தவர்கள் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர். இந்த இடத்துல நாம் கூடி வருகிறோம், இதை ஒரு ஆலயமாய் நாம் நியமித்திருக்கிறோம் என்றால் இது ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். நாம் சொல்ல முடியாது இல்லை இது கர்த்தருடைய ஆலயம் இல்லை, இல்லை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் கூடி வந்து இந்த இடத்துல ஆராதிப்பதற்காக இதை ஒரு ஆலயமாய் நாம் நியமித்து இது கர்த்தருடைய ஆலயம் என்று நாம் ரெஜிஸ்டர் பண்ணி நாம் இந்த இடத்துல ஆராதனை செய்கிறபடியினால் இது கர்த்தருடைய ஆலயம். அப்போ நீங்களும் நாளே ஆலயம் இல்லையா, ஆலயம். இதற்காக அது இல்லை, அதற்காக இது இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு மக்களையும் கூட தான் சபையார் என்று வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டு மக்களையும் தான் சபையார் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு மக்களை வாசிங்க, நியாயப்பிரமாணத்தில் வாசிங்க, பழைய ஏற்பாட்டு மக்களை சபையார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சபையார் என்று வேதம் சொல்லுகிறது, நாம் சபையார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிறபடியினால் ஆலயம். எங்கே இருவரை நாமத்தில் கூடுகிறீர்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன். நாம் கூடி வருகிறோம் இந்த இடத்துல, இது ஆலயம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சபையை நாம் தள்ளிவிடக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லாததை சொல்லுவதும் சொல்லுவதை மறைப்பதும் பாவம் என்பதை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் தெளிவாக அறிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தில் ஆதி திருச்சபை மக்கள் ஆலயங்களை கட்டி வைத்திருந்தார்கள், ஆலயத்தில் கூடி ஆராதித்தார்கள். இன்று வரைக்கும் அந்த ஆலயங்கள், ஆதி திருச்சபை மக்கள் ஆராதித்த ஆலயங்களும் மேல்வீட்டு அறைகளும் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். பாதாள அறைகள், பாதா திருச்சபைகள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கெல்டரில் ஆராதித்தார்கள், இருக்கு, இருக்கிறது. ஆதி திருச்சபை மக்கள் ஆராதித்த ஆலயங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் பார்க்கிறேன், சிலர்கள் ஆலயங்களை கட்டும் பொழுது சிலர் அதுக்கு எதிராக எழுப்பி, ஐயோ இவர்கள் ஆலயம் கட்டுகிறார்களே, கர்த்தர் சொன்னார், என்னுடைய சரீரம் தானே ஆலயம் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்தை நாம் ஒழுங்காக பாதுகாக்கிறோமா? நம்முடைய சரீரத்துக்கு நாம் அல்லவா அதிகாரிகளாக நிற்கிறோம்? நம்முடைய சரீரத்துக்கு அவர் அதிகாரி, அவர் அவருடைய ஆலயம், அவர் அவருடைய ஆலயம் என்று சொன்னால் அவருடைய ஆலயத்தின்படி நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்கவில்லையே. நம்முடைய சரீரத்துக்கு நாம் அல்லவா அதிகாரிகள், நீங்கள் யார் சொல்கிறது கேட்குறோமே. இதை குறித்து நீ யார் சொல்லுவது, என்னுடைய சரீரத்தில் நான் எப்படி வைத்திருக்கலாம், நீ யார் சொல்லுவது, தேவனுடைய ஆலயம். அப்படிதான் ஆதியில் கேட்டார்கள், இஸ்ரவேலர் கேட்டார்கள், ஆசாரியர் கேட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ யார் சொல்லுவது, இந்த ஆலயத்தில் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது, நீ யார் சொல்லுவது, இது நீ கட்டின ஆலயம் இல்லை. அடித்தார் இயேசு கிறிஸ்து, அடித்தார். இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று கர்த்தர் அடித்தார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம், தேவனுடைய வீடு. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவதற்கு உரிமை இருக்குது. நாம் சொல்ல முடியும், தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழுவது தேவனுடைய ஆலயம் அல்ல. நான் என்னுடைய விருப்பப்படி நான் வாழுவது என்னுடைய ஆலயம் அல்ல, இது தேவனுடைய ஆலயம் அல்ல. அப்படி நாம் வாழ்ந்த நாம் கெடுத்து போடுகிறோம். நல்லது. மினுக்குள்ள வசனம் தரித்தவனை கண்ணோக்கி நீ நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்தனை பார்த்து நீ அங்கே நில்லு என்றும், இங்கே பாதப்படி உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவரை இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவனி உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாவன் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்போ இந்த அர்த்தம் புரியுதா? அவர் கேட்குறார், அவர் கேட்குறார், நீங்கள் வெளியில் பார்க்குறீங்களே ஐஸ்வர்யம், வெளியில் பார்க்குறீங்களே தரித்திரம், அதை தேவன் பார்க்கல. தேவன் பார்க்கிறது என்ன? விசுவாசத்தில் யார் ஐஸ்வர்யவான்னு தேவன் பார்க்குறார். அவர்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கா கர்த்தர், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இந்த உலகம் அப்படிதான் நடக்குது, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நடத்துகிறார்கள். இருக்கிறவனை பார்த்தா தூக்கி கொஞ்சிறது, இல்லாதவனை காலில் போட்டு மிதிக்கிறது, இதுதான் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு. நம்முடைய சபைக்கு வெப்சைட் நான் செய்யும் பொழுது சில வெப்சைட்டை நான் பார்த்தேன், அந்த மாடல்களை பார்க்கும் பொழுது இது பண்ணும்போது வேதனைக்குரிய விஷயம், வேதனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. சில காரியங்களை சபை வெப்சைட்லேயே போட்டு வச்சுருக்காங்க, நாங்கள் இங்கே அவ்வளோ செய்திருக்கிறோம், அங்கே இவ்வளோ செய்திருக்கிறோம், அங்கே இப்படி செய்யிருக்கோம், அவரோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு இவளுக்கு நாங்கள் இந்த உதவி செய்திருக்கிறோம். என்னது என்னது கனவீனம் பண்ணுகிறார்கள் தரித்திரர். உதவி செய்துட்டு அதை போய் ஃபோட்டோ எடுத்து திருச்சி போய் வெப்சைட்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுட்டு கேவலப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய காரியத்தை வாழ்கிறார்கள் சபை என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், வேதனையாக இருந்துச்சு. பாதபட்சம் உள்ளவெல்லாம் நாங்கள் நடக்கக்கூடாது. உதவி செய்தால் கண்ணு கண்ணு தெரியாமல் காது காது கேட்காமல் யாருக்கும் சொல்லாமல் செய்துட்டு அமைதியாக இருக்க வேண்டும். பாரபட்சம் உள்ளவர்களாய் உலகத்துக்கெல்லாம் காட்டுகிறார்கள், இவர் தரித்திரர், இவர்கள் தரித்திரர். உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த குடும்பம் எவ்வளவு பாவம், அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பாவம், உலகம் முழுக்க பார்க்கிறார்கள். கிறிஸ்தவம் என்று சொல்கிறார்கள், சபை என்று சொல்கிறார்கள். வேதனையாக இருக்கு, நான் வேதனையோடு சொல்கிறேன். என் பிரியமான சவரை கேளுங்கள், தேவன உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்கள் தம்முடைய அன்பு கூறுவர்களுக்கு தம் வாக்குத்தத்தம் பண்ணி ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். யாரு? கிறிஸ்தவில் பார்த்து பேசுகிறார், விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ள மக்களை பார்த்து பேசுகிறார். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசகர் மூலமாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உலக மக்கள் கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள், ஆனால் நமக்கு முன்பாக எப்படி நடப்பார்கள் தெரியுமா? ஐயோ நீங்கள் தான் நல்ல மக்கள், ஆனால் பின்னுக்கு எப்படி பேசுவார்கள் தெரியுமா? எங்களுக்கு அவளை பற்றியெல்லாம் தெரியும், அவையில் அலையிலையா கூட்டம், அவையில் அந்த அலையில் நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன், நான் காதால் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு மக்களும் சொல்லுகிறதையும் பார்க்கவே கேட்டிருக்கேன், உங்களுக்கு முன்பாய் மற்றவர்களுக்கு முன்பாய் பேசுகிறதையும் அவர்களை பின்னுக்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்டிருக்கேன். இதான் உலக மக்கள், நான் மட்டும் சொல்லையில, அப்போஸ் நாங்கள் யாக்கோபு இங்கே எழுதி வச்சுருக்கேன், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் மக்கள் அவர்கள் தான் உங்கள் நாமத்தை தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். யாக்கோபு தெளிவாக சொல்லிட்டார். யாரை பார்த்து சொன்னார்? என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை. அப்போ யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தும் அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய், ஒருவரோடு பழகிறது ஒருவரோடு பழகிறது இல்லை, ஒருவரை ஐஸ்வர்யம் உள்ளவராய் பார்க்கிறது ஒருவரை தரித்திரராக பார்க்கிறது, ஒருவரை உயர்த்துகிறது உயர்வரை தாழ்த்துறது, இது எல்லாவற்றிலும் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம் என்று வெளிச்சம் போட்டு காட்டுறது, இதெல்லாம் கர்த்தருடைய காரியம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்படி நீங்கள் செய்தால் பாவம் செய்து மீறினவர்கள், பாவம் செய்து மீறினவர்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் பாவம் செய்து மீறாதபடிக்கு நம்மை இழப்பதற்கு ஆயத்தமாகும். கர்த்தர் எதை சொன்னாலும் ஓகே, அது யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டார் ஐயா நான் அதை இழந்துடுறேன், ஓகே எனக்கு வேண்டாம், கர்த்தர் அதை எனக்கு சொல்லிட்டார் சரி எனக்கு வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், கர்த்தர் சொல்லிட்டாரே, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னை நான் நடக்க ஆயத்தம். இன்றைக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம இழக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாய் நம்மை நடக்க நாம் ஒப்பு கொடுக்குறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும். நான் ஜெபம் பண்ணிக்கொள்ள தகப்பனை நன்றி சொல்லுது, ரொம்ப நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவரே என்னுடைய நாவினால் நான் சொல்லிக்கொண்டிராதபடி உம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு நான் காட்ட உதவி செய்யும். இந்த உலகத்திற்கு உண்மை அன்பை காட்டும்படியா நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை காட்ட உதவி செய்யும் ஐயா. தேவரீர், ஆதி திருச்சபை மக்கள் இவ்வளவாய் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இவ்வளவாய் ஆதி திருச்சபை மக்களை, விசுவாசிகளை கண்டித்திருக்கிறார்கள். எவ்வளவாய் அவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் வாழுகிற நாங்களும் ஆண்டவரே, எந்த கடிந்து கொள்ளுதலுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி நாங்கள் விரும்பின எங்கள் வாழ்வை வாழ்வ, ஆண்டவரே உம்முடைய ஆலயம்தான் எங்கள் சரீரம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் சரீரத்தை எங்கள் விருப்பப்படி ஆண்டவரை நடத்தி கொண்டு நாங்கள் வாழுகிறதை நீர் அறிகிறேன். தேவரீர், ஆதி திருச்சபை மக்கள் கூடி வந்து ஆலயமாய் ஆண்டவரே திருச்சபையாய் ஆராதனை செய்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் அப்படி போலவே உம்முடைய ஆலயத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கும் உம்முடைய சன்னிதானத்திற்கும் நாங்கள் மதிப்பு கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்க தகப்பனை உதவி செய்யும். பச்சை பாதமுள்ள விசுவாசம் ஆண்டவரே எங்களில் இருக்கக்கூடாது என்று நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் துணிகரமாய் ஆண்டவரே சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, அந்த விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அந்த விசுவாசம் எங்கள் கிரியைகளினாலே மேன்மைப்படுவதும் எங்கள் கிரியைகளினாலே தீட்டுப்படுகிறதும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளவும் கிருபைத்தார். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நாங்கள் இப்படியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடிக்கு எல்லாரையும் நேசித்து அரவணைத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய ஜீவனையே தந்து எங்களில் அன்பு கூர்ந்தது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே தேவரே நீர் சொல்லுகிற எல்லா விஷயத்திலும் எங்களை இழந்து ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அன்பிற்காக எங்களை முழுமையாக இழக்கவும் தகப்பனே உதவி செய்யும். ஆண்டவரே சோத்திரம், இந்த மாய்மாலமான ஆண்டவரே வாழ்க்கையும் மாய்மாலமான அன்பும் மாய்மாலமான கிறிஸ்தவமும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஆண்டவரே மெய்யான விசுவாசமும் நீர் சொல்லுகிற அந்த விசுவாசத்துக்கு அடுத்த மெய்யான கிரியைகளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க தகப்பனேனர் உதவி செய்யும். ஆம் பிதாவே சூத்திரம் ஐயா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, சபை கூடி வருதல் என்பது நாங்கள் தேவ ஜனங்களாய் ஆலயத்தில் கூடி வருவது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கும் போது என்று வேதம் சொல்லுவது தெளிவாய் ஆதி திருச்சபை மக்கள் ஆலயங்களை வைத்திருந்தார்கள், ஆலயங்களாய் கூடி வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதப்பா. தேவரீர், அதுபோல ஆண்டவரே நாங்கள் உண்மையும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் கனப்படுத்தி நடத்த கிருபைத்தார். தீமைகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்விலிருந்து நீக்கிப்போடும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, பிரியமில்லாத விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ளாதபடிக்கு, பொய்யான விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ளாதபடிக்கு, மாய்மாலமான விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ளாதபடிக்கு, மெய்யாய் நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாங்கள் காட்ட, தேவனாகிய தேவாதி தேவனே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தீரேன். தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, உம்முடைய பிதாவையே விட்டு வந்தீரே. ஆண்டவரே உமக்கும் ஆண்டவரே சூத்திரம் பிதாவுக்கும் இருந்ததான அந்த உறவிலே ஆண்டவரே பாபம் வந்தால் அந்த உறவு உடைந்து விடும் என்று தெரிந்தும் உம்முடைய பிதாவை கூட ஆண்டவரே இழப்பதற்காக ஆண்டவரே எங்கள் பாவ பழிகளை உண்மையில் போட்டுக்கொண்டு ஆண்டவரே பிதாவுக்கு முன்பாய் உம்மை பாவியாக காண்பித்து ஆண்டவரே பிதாவினால் கைவிடப்பட்டு ஆண்டவரே அந்த கைவிடப்பட்ட நிலையை எங்களுக்காய் பெற்றுக்கொண்டிருப்பா, அந்த அன்பை காட்டுவதற்காக, அன்பை காட்டுவதற்காக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய அன்பை காட்ட, நாங்கள் எதை செய்திருக்கிறோம் உம்முடைய அன்பை உமக்கு காட்ட, மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை காட்ட நாங்கள் எதை செய்திருக்கிறோம், எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றுங்க கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய இரக்கம் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த இரக்கத்தை சரியாய் உணர்ந்து கொண்டு துணிகரமாய் இல்லாதபடிக்கு, துணிகரமாய் பாவத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய இரக்கம் கிருபை எங்களை விட்டு போய்விடும் நாள் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. நான் மறித்து போனால் கிருபை முடிந்து விட்டது, கிறிஸ்துவின் வருகை வந்தால் அதுக்கு பிறகு கிருபை இல்லை, நியாய தீர்ப்பு தான், கிறிஸ்து நியாய தீர்க்கும்படியாய்த்தான் வருகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு ஆண்டவரே சோத்திரம் ஐயா, வரக்கூடிய கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடி கிருபையாய் ஆண்டவரை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆவியானவரே சத்திய ஆவியானவரை பலப்படுத்தும் வழி நடத்தும் கிருபையாயிரும். ஆண்டவரை 60-100 பலன் கொடுக்கவும் உதவி செய்யும் கிருபையாயிரும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் எடுத்து பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.